శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం తయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப கூறியோதயத்திலே ஐந்தாவது அங்கத்திலே கர்ப்பனுடைய அட்டகாசங்களை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கர்ப்பன் ஒவ்வொரு யோகிகள்லாம் எப்படி இருந்திருக்கா என்பதை சொல்றான். எல்லாரையும் பழிக்கிறான். யாரும் வந்து இவன் சொல்றா இவன் சொல்றதுன்றது இப்படியே மொத்த பேரும் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் விதிகளுக்காகவும் சில பேர் இருக்கலாம். ஆகையால இவன் ஒவ்வொருத்தரும் டம்பன்னா டம்பத்துக்காகவே எல்லாரும் காரியம் பண்றா என்றெல்லாம் இந்த தர்ப்பனுடைய வார்த்தை இருந்திருக்கு. இதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகத்துல சொல்ற ஒரு பெரிய தபஸ் பண்ற மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய கும்பலாம் கட்டி வச்சு அத்தன் நிறுத்திடுறான். அந்த நிறுத்திட்டு உட்காந்து அப்படி பெருசா ஒரு பத்மாசனத்துல உட்காந்து தபஸ் பண்ற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கான். அவ காலில் கட்டு கட்டா ரூபாயும் பழமும் கொண்டு வந்து வச்சுட்டு சேவிக்கிறாளாம். அந்த சேவிக்கிறவாள் எல்லாம் நவேக்ஷன் பேர், யாரையும் பாக்கறது இல்லை. ஆனா அவனுக்கெல்லாம் தீர்த்தபாதான்னு பேரா, அந்த தீர்த்தபாதான்னு பேர் வச்சு யாரையும் பாக்குற மாதிரி. ஆனா அவனுக்கு அந்த பணத்துலதான் திருஷ்டி, அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. இப்படி இருந்திருக்காருன்னு இவால பத்தி சொல்லி சொன்னார். அடுத்ததாக சொல்றாரு இங்க இவெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அகஹா அமி நிரந்தரம் ஆந்தரம் தியானம் அபிநயந்தா புறஹா பிரதிஷ்டாபிதாம் தேவதாம் அப்படி நோத்ரிக்ஷந்தே. வரதா வரதா சகஹான்னு சொல்லி சொல்றான். ஒரு ஆச்சரியமாக சொல்றான் சொல்லி, அமி நிரந்தரம் ஆந்தரம் தியானம் அபிநயந்தா. இவா எல்லாரும் எப்பவுமே நிலையான ஆந்தர தியானம், மனசளவுல தியானம் பண்றவர்களாக, தியானத்தை அபிநயம் பண்றவாளாக இருந்திருக்கா இவெல்லாம். தியானம் அபிநயந்தா புறஹா பிரதிஷ்டாபிதாம் தேவதாமுக்கு நோர்தீர்க்கத்தை. உபாசனம் பண்றவாளுக்கு உபாசிய தேவதை முக்கியம். எந்த தேவதையை குறிச்சு உபாசனம் பண்றோமோ அதுதான் முக்கியமா சொல்லப்படுகிறது. அப்போ தேவதை இல்லாத உபாசனம்ன்றது கிடையாது. இப்ப இவெல்லாம் பெருசா மக்களுமா தியானத்தை அபிநயம் பண்றான். தியானத்தை அபிநயம் பண்ணச்சு அவ எதிரியே அவளுடைய உபாசிய தேவதா விக்கிரகம் தரத்துல இருந்துருக்கு. புறஹா பிரதிஷ்டாபிதாம் தேவதாமுக்கு நோக்கம் செய்யணும். அவ எதிரில பிரதிஷ்டாபிதமாக இருந்துருக்கிற தேவதைய கூட அவ பாக்கறது இல்லையா. இது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. பெருமாள் கல்பூராரத்தி நடக்கிறது. கல்பூராரத்தி படகம் நடக்கிட்டு பல பேர் என்ன பண்ணிடுவா, கண்ணை மூடின்றுவா. கண்ணை மூடிட்டு தியானம் பண்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவார். இந்த கல்பூராரத்தி பண்றதுன்ற கற்பூர ஆரத்தி பண்றதுன்றதே அந்த பெருமாளை முழுசா சேவிக்கணும்ன்றதுக்காக தான். பத்தெங்க சூட்சம் சுஷுமா சுபகம் வபுஸ்தே அப்படின்ற தேவநாதனை பத்தி சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல மங்களாசாசனம் பண்ணச்சு. அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எப்பேற்பட்டதாக இருந்தது. ஒவ்வொரு அவயவத்திலையும் விசேஷமான சோபையோடு கூட இருந்திருக்கு. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கணும்னு பாரிக்கிற. அப்ப அந்த சேவை சாய்க்கிறதுக்காக நம்ம கல்பூர ஆர்த்தி பண்ணி காண்பித்து பெருமாளை சேவை பண்ணி வைக்கிற கண்ணை இறுக்கமா மூடிட்டோமானாக்கா அந்த பெருமாளை சேவிச்சுமானாக்கா என்ன வரும்? இப்ப அந்த பெருமாளை பிம்பாக்கிருத்தியாக இருந்திருக்கிற பெருமாளை சேவிச்சுவானா நம்மளுடைய பாப்பெல்லாம் போகும்னு சொல்லிருக்கு. இவா பெரிய தியானம் பண்றதா பாவனை பண்ணிட்டு எதிரே இருந்திருக்கிற தெய்வத்தையே கூட கண்ண திறந்து பாக்கறது இல்லையே, அப்படி இவாள்லாம் இருந்திருக்கா. நோத்வீக்ஷந்தே அபியர்ணமாகதா நாமபி ஆச்சாரிய மாதாமித்து பாத்தாபித்தர் பிரமுகான அர்த்தநிமீலிசேன லோச்சனேன அவலோகயந்தா அபி அனவலோகனம் நாட்டயந்தி. இவா இப்படி ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கா. தியானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஆச்சாரியாளா இருந்திருக்கிறவா வரா, மாதா பித்திருக்கள்லாம் வராளாம். அவள்லாம் வரத இப்படி ஒரு அரை கண்ணை திறந்துட்டு பாத்துட வேண்டியது, பார்த்துட்டு அப்புறமா பார்க்காத மாதிரி அபிநயம் பண்றது. இப்படி இவாளுடைய செயல் இருக்குன்னு சொல்லி சொல்ற. இங்கேயும் ஒரு தர்ம சூக்ஷம் சொல்ற சுவாமி. இப்ப ஜப்பம்லாம் பண்ணச்சு வாங்கியமும் இருக்கணும்னு சொல்லி சொன்ன அந்த தர்ம சூக்ஷத்தை சொல்றதுக்காக தான் இந்த காலத்துல ஜப்பம் பண்ற சமயத்துல அப்பதான் ஊர்ல இருக்கிற வங்களப்பை மொத்தம் ஜப்பம் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகத்துல சொன்னேன், அந்த ஜபம் பண்ற காலத்துல ஆச்சாரியால் வந்துட்டாள்னாக்க மாதா பித்திருக்கள் வந்துட்டாள்னாக்க நீ உட்காந்து தியானம் பண்ணிந்தேவனாக இருந்தாலும் கூட அவ வந்துட்டாள்னாக்க நீ ஏந்து அவளுக்கு என்ன கௌரவம் கொடுக்கணுமோ அந்த கௌரவம் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆச்சாரியால் வந்து நீ தியானம் பண்ணிட்டு இருக்கே ஜபம் பண்ணிட்டு இருக்கே உன்னிடத்துல யாரான ஒரு வார்த்தை கேள்வி கேட்டு இதுக்கு என்ன சமா எதனா பதில் பதில் எப்படி போனோம் எந்த வசதி எங்க வச்சிருக்கேன்ற மாதிரி எதனா கேட்டாக்க இது ஊர் பொம்பளப்பா இல்லாத நம்ம பெரியவா கேட்கிற கேள்வியா இருந்ததுன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுனால நம்மளுடைய பிரசத்துக்கு எந்த விதமான பங்கமும் வராது. இன்னும் கேட்டா நாம அவளுக்கு வேண்டியதை கட்டாயம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஜபத்தையே தொடரணும்ன்றது சாஸ்திரம். ஆனா இங்க இருக்கிறவன் என்ன பண்றான்னா இங்க வெறும் அபிநயம் தானே, உண்மையான ரீதியில இவன் பின்பற்றுபவன் சாஸ்திரத்தை பின்பற்றுபவன் அல்ல. ஆகையால நிரந்தரம் ஆந்தரம் தியானம் அபிநயந்தா எப்பொழுதும் தன்னுடைய மானசிகமான தியானத்தை அபிநயம் பண்றவனாக இருந்திருக்கிறவன் இவனுக்கு இவனுடைய சமீபத்துல ஆச்சாரியனோ மாதா பித்திருக்களோ வந்தா கூட அந்த வரது தெரிஞ்சுக்காதையே இருக்கானா அதுவும் இல்லை. பாதிக்கண்ணை திறந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சின்ற பிற்பாடு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறானா அப்படி நடந்துக்கலையா. பிதர்முகானு அர்த்தநிமீலித்தேன லோசனேன அவலோகயந்தோபி அனவலோகனம் நாட்டயந்தி காக்கதா பிரணாமாதீனாம். இவாளுக்கே இப்படி மாதா பித்திருக்களோ ஆச்சாரியாலோ வந்தாலே அவளை பார்த்துட்டே பார்க்காத மாதிரி நடந்துக்கிறான். இவாள சிஷ்யெல்லாம் வந்து சேவிச்சாள்னாக்கா அவளுக்கு போய் இவன் கண்ணு தரப்பானா காக்கதா பிரமாணா பிரணாமாதீனாம் ஏதேஷுச்ச சமதமவ்ருத் டம்பமே இல்லாதவன் டம்பனுடைய அயுதாயுதாம்சம் பத்தாயிரத்துல ஒரு கொண்டு கூட ஆக மாட்டான். என்ன ஒண்ணும் புரியாத சொல்ல புரியல அசமே ஆகியே என்ன ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன விஷயம் சமதம விருத்த சமாதி நிஸ்பிருக பாவேச்ச நைஸ்திகா டம்பாக. டம்பத்துல பலவிதம், டம்பத்துல பலவிதம்னு சொன்னாக்க இப்ப ஒரு சில டம்பங்கள் தன்னிடத்துல பணமே இல்லாட்டா கூட பணக்காரன்னா செலவழிக்கிறது, ஊதாரிய செலவழிக்க நடந்துகிறது இருக்க, இது ஒரு விதமான தண்டம். தன்னிடத்துல கல்வியே இல்லாட்டா கூட, படிக்காதவனா இருந்தா கூட படிச்சவனாட்டும் பாவனை பண்ணிட்டு ஒரு தண்டம். இப்படி தம்பங்கள்ல ஒரு பிறரை ஏமாற்றுவதற்காக ஒரு பகத்திற்காகவே செய்யறதுல பல விதங்கள் இருக்கு. அதுல ஒரு தம்பம் என்னன்னா, சமதம விருத்த சமாதிஷு நிஸ்பிருக பாவேச்ச நைத்திகா தம்பாகா அப்படின்னா, பணம் இல்லாத பணக்காரனா தம்பமோ இதெல்லாம் இல்லாத, சமம் இந்திரியங்களை அடக்கிறது, இந்திரியங்களையும் மனசு அடக்கிறது சமம், நீதி இந்திரியங்களை அடக்கிறது தமம். இதுல என்ன தம்பம் அப்படின்னா, தான் தான் மனசை அடக்கினவன்ல முதல்வனாக இருந்துருக்கேன்னு ஒரு தம்பத்துக்கு ஒருத்தன் காரியம் பண்றான். தான் தான் குலங்கள் எல்லாவற்றையும் அடக்கினவனாக, பாஷேந்திரியங்களை அடக்கினவனாக இருந்துருக்கிறதுக்கு இதுலயே ஒரு தம்பம். விருத்த சமாதிஷு, விருத்தம்னா செய்யும் ஆச்சாரம், என்ன மாதிரி ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறவா யாருமே இல்லைன்னு தம்பத்துக்காக சொல்றேன். இதுல ஏகாதசி உபவாசம் இருக்கும், சமணத்துவாசம் உபவாசம் இருக்கும், நான் தான் ரெண்டு நாளமா சேர்ந்து உபவாசம் இருக்கிறவன், என்ன மாதிரி உபவாசம் இருக்கிறவா யாருமே கிடையாது, இப்படி நினைக்கிறவ சில பேர் தம்பத்துக்காக உபவாசம் இருக்கும். எல்லாரும் சொல்லணும், இந்த சுவாமி பாவம் ஏகாதசி சிரவண துவாதசி ரெண்டு நாளும் உபவாசம் இருந்துருக்கேன் எல்லாரும் சொல்லணும்ன்றதுக்காக உபவாசம் இருக்கிறவா சில பேர், யார பத்தியும் ஸ்டாப் பண்ணி உபவாசம் இருக்கிறதே வெளியிலேயே சொல்லிக்காத இருந்து பரமாத்மமா பண்ணிட்டு இருக்கிறவா. இந்த சமயத்துல திருத்தகப்பனார் பத்தி ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்ன, சுமார் 60 வருஷங்களுக்கு முன்ன இருக்கலாமோ என்னமோ, இல்ல 50 வருஷங்களுக்கு முன்ன இருக்கலாம், அப்பா திருக்குடந்தைக்கு எழுந்த அந்த பவித்ரோத்சவம் இது ஒரு உற்சவம், அந்த சமயத்துல சிரவண துவாதசி வந்துட்டு அமுதன் சொன்னதி உற்சவங்கள்லாம் ரொம்ப கம்பீரமானவை. இந்த மாதிரி இல்ல அப்பெல்லாம் ரொம்ப விசேஷமாவும் பண்ணிருந்தா, அதோட மாத்திரம் இல்ல அது ஒரே கரட சேவை அப்படின்னெல்லாம் ஒவ்வொரு நாளும் அதுல நிச்சயம் பாராயணம், ரெண்டு வேளையும் பாராயணம் புறப்பாடு அப்படி எல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் அதனால எல்லாத்துலயும் கலந்துக்கணும். இவர் ஒரு ஆற்றுல தங்கியிருந்தார், அவர் ஒரு பெரிய மகான் பாவர், பரம பாகவதோத்தமர். அவர் என்ன பண்ணார், ரெண்டு நாள் சுவாமி இருக்கிறதுனால சுவாமிக்கு ரெண்டு நாளும் இப்படி உபவாச தினமா இருக்கு, எதனா திருமான திருவார தினத்துக்கு எதனா பலகாரம் எதனா பண்ணிக்கணும்னா அப்பா சொல்லிட்டாரு ஒன்னும் வேண்டாம் எனக்கு என்ன சொல்லிட்டு, அவர் ஏதோ பழங்கள் எதுக்கும் ஏதானா இருக்கட்டும் ஒரு காலம் ஓணும்னு தோணுச்சுன்னா முடியாத தோணுச்சுன்னா அப்ப கேட்க முடியுமாண்ணு சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டு பெருமாள் சொன்னதில்ல என்ன நிவேதனம் பண்ணாரோ அந்த நிவேதனம் பண்ண பழம், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண பழம் அப்படியே இருந்துருக்கு. அவர் ரெண்டு நாளும் ஒரு க்ஷணம் கூட அப்பாவை விட்டு போகாதையே முழுக்க முழுக்க இருந்து 24 மணிக்காலம் ராத்திரி படுத்துக்கிட்டே கூட அவர் எங்க எந்த இடத்துல படுத்திருந்தாரோ அதே கூடத்திலேயே அவரும் படுத்திருந்து இப்படி ரெண்டு நாளும் கூடவே இருந்து அவர் நடுவில் போய் பலகாரம் பண்ணிட்டு வருவேர், தீர்த்தம் காட்டு வருவேர், எல்லாம் பண்ணிட்டு வருவேர். அவர் அப்பப்போ இப்படி பண்ணவ ரெண்டு நாளும் பெருமாள் கைங்கரியத்துல தொழிலும் குறைச்சிக்காமல் இப்படி உபவாசம் இருக்கோன்றதுனால வேத பாராயணத்தை மொழ சொல்றதுன்றதும் இல்லாமல் இப்படி ஒரு சாதாரணமா இருந்தா எப்படி பெருமாள் கைங்கரியத்தை பண்ணுவேரோ, அந்த தான் உபவாசம் இருக்கிறோன்ற ஒரு இதை பாராட்டிக்காமல் அவர் காரியம் பண்ணினதை பார்த்தேன். இது ரெண்டு நாளும் முழுக்க பார்த்துட்டேன். மூணா நாள் காத்தால அப்பா பாரணை பண்ண போறேன், பாரணை பண்ணச்சு பண்றதுக்கு முன்ன அவர் வேண்டி வேண்டு சேவிக்கிறார், என்ன கமிச்சுட்டேன்னு சொல்லி சொல்லணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன அவர் அப்பாவை காட்டிலும் பெரியவர், ஐயோ என்ன போய் சேவிக்கிறாரு, பெரிய தார்மிகரா வேற இருக்காரு, என்ன போய் சேவிக்கிறாரு, வேண்டாம் என்ன அப்பா சொல்ற. அப்பா அவர் சொல்ற கடைசியில், என்னுடைய துர்புத்தி, நீர் நிஜமாகவே ரெண்டு நாளுமே உபவாசம் இருக்கிறா, எதனா ஏமாந்த சமயத்துல எதனா தீர்த்தம் இருக்கும் சாப்பிடுவாரா, என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒரு துர்புத்தி. என்ன ஒரு துளி கூட அந்த உபவாசம் இருக்கும்ன்றத காண்பிச்சுக்காமல், வெளியில காண்பிச்சுக்காமல், அதுல சிரமம் இல்லாத இருக்காது எனக்கே தெரியுது. ஆனா அந்த சிரமத்தை காண்பிச்சுக்காமல் பெருமாள் கைங்கரியத்துல ஈடுபடுறத பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால நான் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு தெரியாத இருந்தேன். நானு இப்படி ஒரு புத்தி எனக்கு வந்தது ஒரு பெரிய தப்பு, அதுக்காக கணிச்சுக்கணும். ஒரு விதத்துல நான் பெரிய பாக்கியசாலி, ஏதோ இந்த துர்புத்தியினாலயாவது உங்களுக்கு ஒரு நிழலாட்டம் பின்னாடி நான் ரெண்டு நாளும் இருக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது இருக்க, அந்த அம்சத்துல பெரிய சந்தோஷப்படுறேன். இந்த அம்சத்துல நான் பெண்ண கொண்டது பெரிய அபராதம், இந்த அபராதத்தை கணிச்சுக்கணும்னு அவர் கேட்டாராம். அவர் பிரார்த்திச்சார். அப்புறமா அப்பா சொன்னார், இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் நான் ஒன்னும் வரல நினைக்கிறவன் இல்ல, தேவர் அந்த மாதிரி பண்றதாகவும் நான் நினைக்கலன்னு சொல்லி சொல்லிட்டேன். இது யசாவஸ்திதமா நடக்கிற வாழ், பரமார்த்தமா நடக்கிற வாழ்க்கு இது. சில பேர் இப்படி பண்றதையே பட்டாட்டோக்கமாக பண்ணிட்டு, இத்தையே வெளியில சொல்லிட்டு போய், வெளியாருடைய திருஷ்டியில தான் இருக்கிறது ரெண்டு நாள் உபவாசம் இருக்கிறது தன்னுடைய ஆச்சாரம், இதையே ஒரு டம்பமாக ஒரு காரியம் கணக்கு பண்ணாள்னாக்கா, சமாதிஷு நிஸ்பிருக பாவேச நைத்திகா டம்பாக, அடம்பத்து அடம்பத்து சமாதிஷு. அதே மாதிரி சமாதி தியானம் பண்றதுல, ஜபம் பண்றது, ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்றதுன்னா, பேருக்கு வந்து ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்ணிருந்தவா, நித்தியமாக ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்ணிருந்தவா இருந்த. இப்ப சமீபத்துல கூட நான் சில பேரை நான் பார்த்திருக்கேன், தற்காலங்களில் உதயத்துக்கு முன்ன எழுந்துட்டு ஆயிரத்தி எட்டு காயத்ரி நித்தியமாகவே ஜபம் பண்றவா இருந்திருக்க. அப்படி எல்லாம் இருந்திருக்கவா, அவா பண்றது நான் நான் தான் பண்றேன், யாரும் பண்ணலேன்றதுக்காக பண்றவாளா கணக்கு இருந்தான்னாக்க, நைச்சிக்கா டம்பாக, அதாவது இந்த நிஷ்டையில போய் ஒரு டம்பம், உண்மையாக பண்ணணும்ன்றது இல்ல. அப்படி இருக்கிறவா ஏத்தது டம்பா பேட்டையா அடம்பசிய டம்பகா அப்படின்னு கட்சியம் அடம்ப டம்பசிய நார்கந்தி அடம்பகா டம்பசிய நார்கந்தி. இவள்லாம் அதம்பம் அதம்ப வேஷாக, டம்பமே டம்பமே இல்லைன்ற வேஷம் போடுறவள். இவாள்லாம் வந்து டம்பனுக்கு சமா, இவாளுக்கு சமானமா டம்பன் ஆக மாட்டான். அதாவது அவ்வளவு பெரிய டம்பம் இவாளுடைய டம்பம், இவாளுடைய டம்பம் இருக்க பத்தாயிரத்துல, இவாளுடைய இதுல பத்தாயிரத்துல ஒரு பங்கு ஆகாது அந்த சாதாரண டம்பாளுடைய ஒரு செயல் என்பதாக சொல்ற. அதையால எந்தெந்த விஷயத்துலாம் டம்பம் இருக்குன்றது பார்க்கணும். ஏதோ பணக்காரன் பணம் செலவழிக்கிற விஷயத்துல, தன்னை தத்தரங்க சொல்லுகிற விஷயத்துல, இதுலதான் டம்பம்னு இல்ல. தன்ன மாதிரி ஆச்சாரம் கிடையாது, தன்ன மாதிரி உபாசனம் பண்றவா கிடையாது, தன்ன மாதிரி உபாசனம் உபவாசம் இருக்கிறவா கிடையாது, தன்ன மாதிரி எதுலயும் ஆசை இல்லாதவா கிடையாதுன்னு சொல்லி இதுகள் எல்லாம் கூட ஒரு டம்பத்துல பண்ணிட்டாள்னாக்கா, இவாளுடைய டம்பம் இருக்க எல்லாருடைய டம்பத்தையும் சாட்டு போயிடும் அர்த்தம் இருக்கு. அயம் புனக இக அனுகத தூர்த்த பகவர்த்தினாம் திரைவித்ய தபஸ்வினாம் அக்ரகண்யோ மகாதபாக என்ன. இப்படி திரும்பி பாக்குறேன் நான், திரும்பி பார்த்தாக்க அயம் புனக அப்படின்னா, இங்க இருக்கிற ஒருத்த, இங்க பார்த்தா ஒருத்த பெருசா ஒரு தபஸ் பண்ற மாதிரி இருந்திருக்காங்க. இந்த தபஸ் எப்படி பண்றாங்க, தூர்த்த பகவர்த்தினாம் திரைவித்ய தபஸ்வினாம் அக்ரகண்யோ மகாதபாக அப்படின்னா, அதாவது மூணு வேதத்தையும், திவேதி திரிவேதின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த மூணு வேதியும் மூணு வேதத்தையும் சொல்றவாளாக இருந்திருக்கிற ஒரு தபஸ் பண்றவாளாக இருந்திருக்கா. அவள் தபஸ் இல்லை. ஆனா இவாளுடைய விருத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னா தூர்த்தபக விருத்தினாம் திரைவித்திய தபஸ்வினான். தூர்த்தபக விருத்தி பகம்னாக்க கொக்கு, அதுல தூர்த்த கொக்கு, இந்த கொக்குல திரும்பி பிடிச்ச கொக்கு. அந்த கொக்குனுடைய விருத்தியே பக விருத்தியே என்னன்னா இது ஜலக்கரை ஓரத்துல இருந்துட்டு இருக்குமா. இந்த மீன் எல்லாம் அப்படி எட்டி எட்டி பார்ப்போம். அந்த கரையோரத்துல அந்த மீனுக்கு ஆபத்தா வரக்கூடியவா யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணம் இருந்தாதான் அந்த கரையோரத்துல வந்து தலையை நீட்டி மேல இருக்கும். இல்லைன்னா அது பாட்டுக்கு நடுவுலயே அது போயிட்டு இருக்கும். அது ஜலத்தை உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியிலேயே வராது. இந்த கொக்கு கரையோரத்துல இருக்கும், கரையோரத்துல இருந்தா கூட இந்த மீனை பாக்காத மாதிரி வேற பக்கத்துல பார்த்துட்டு இருக்குமா. ஆனா அது கண்ணு மொத்தம் இங்க இருக்கும். மீன்கள்லாம் கொக்கு நம்மள பாக்கல, அது ஏதோ வேற காரியமா இந்த கொக்கு உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமா தைரியமா கிட்டக்க வருமா. கிட்டக்க வந்து நல்லா தலையை நீக்கி அந்த சுவாசம் பண்ணக்கு லபத்தின் அது பிடிச்சும் போயிடுமா இந்த கொக்கு. இதுதான் கொக்குனுடைய விருத்தி பக விருத்தின்னு பேரு. அதாவது மனுஷாலை ஏமாற பண்ணி அவ ஏமாந்திருக்கச்சு அவளுக்கு ஒரு கெட்டது பண்றது, இது பக விருத்தின்னு சொல்லி சொல்றது. இங்க திரையந்த வேதனகா வேதாந்தம் தெரிஞ்சவர்களாக மூணு வேதத்திலையும் அத்தியனம் பண்ணவாள்னு சொல்லிக்கிறவா எல்லாருமே பகவிருத்தி நாகிருத்தி. இந்த பகவிருத்திதான் எப்படி யார ஏமாத்தலான்றதுக்கு இவ அப்படியே ஒண்ணுமே இது பண்ற மாதிரி அர்ஜுனமே காத்தாயோ தேகவியகான்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நான் குடீரத்துல உட்காந்து அர்ஜுனும் சொல்லி கொடுத்து நான் இருக்கேன் நானு என்ன சொல்லி இருக்கிறவாளாக இருந்திருக்கா என்பதாக. இப்படிப்பட்ட தபஸ்வி தபஸ் பண்றவாளை பார்க்க இந்த தம்பத்துக்காக தபஸ் பண்றவா எப்படி இருந்திருக்கா? ஒரே ஒரு காலில் தபஸ் பண்றவா, ஏகபாதையில சிரஸ்தி, ஒரே காலில் ரொம்ப நாள் நிக்கிறதுன்றது இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இதுக்கு ஏகப்பட்ட பரிச்சயம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நிறைய பரிச்சயம் பண்ணிட்டாதான் அப்படி ஒரே காலில் ரொம்ப நாள் நிக்க முடியுன்றது. சிக்ஷா விசேஷ நிபுரதாஹ, இவாளுக்கு ஒரு சிக்ஷா விசேஷம், இதுல ஒரு ட்ரைனி. ஒரே காலில் நிக்கிறது, அந்த ஒரே காலில் நிக்கிறதோட மாத்திரமில்ல நிச்சலமாக நிக்கிறது, துணி கூட அசைவில்லாமல் நிக்கிறவாளாக இருந்திருக்காள். சிக்ஷா விசேஷ நிபுதா கிருதி ரூபாஹோ, கையை ஒண்ணுக்கு ஒண்ணு தானே இதுலயே இது பண்ணிட்டு இருக்காளாமா, ரெண்டு கையும் தூக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தோம்னா இந்த சில சிலையெல்லாம் இருக்கும், சித்திரத்தெல்லாம் இருக்கும், தபஸ்விகள் தபஸ்வி பண்றதுன்ற தபஸ் எப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காலில் நின்றுண்டு இன்னொரு காலில் பாதியில் மடக்கிண்டு ரெண்டு கையும் ஒசர தூக்கிண்டு கையை கூட்டிண்டு தாடி எல்லாம் வச்சுண்டு தபஸ் பண்றவாளாக இருக்கு. எப்படி இருக்கு? அதாவது லீலா வியாபாரம், இதுவே ஒரு விளையாட்டு மாதிரி இருந்திருக்கும். இந்த விளையாட்டு மாதிரி இருக்கிற கிரீடையன் நிவ நிஜான் தபசி பிரதிஷ்டான், இவ வந்து ஒரு நிஜாம் தபசி பிரதிஷ்டாம், தன்னுடைய தபஸ்வியே தபஸ்ல ஒரு நிலையாக இருக்கிறதே ஒரு விளையாட்டாக நினைச்சுக்கிறான். கர்ப்பாவிருத்தே கிதிதலே நிஹிதைக பாதஹம், கர்ப்பாவிரதமாக நீங்க பாக்கிற கீழே ஒரு தர்ப்பம் எல்லாம் பரப்பிருக்கு, அதுல ஒரு காலை வச்சுட்டு இருக்க. சித்திரம் சதீபமிந்திர, இது ஒரு சித்திரம் மாதிரி இருக்கணும், உள்ள சித்திரம் மாதிரி இருக்கணும், அதுதான் இங்க விசேஷம். இவ அப்படியே துளிக்கூட சித்திரம் எப்படி நிச்சலமாக இருக்குமோ, அசைவற்றதாக இருக்குமோ, அந்த மாதிரி அசைவற்றதாக இருந்திருக்கா. இவ உள்ள சித்திரமாக இருந்திருக்கா. அந்த மாதிரி இவ இவாதான் தாம்பிகேந்திரம். இந்த தம்பத்துக்காக பண்ற வாழ்க்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்க சொல்லி இப்படி பாக்குறா. இந்த தபஸ்விகளை பார்த்து பண்ற தபஸ்விகளை பாக்குறான். அடுத்தது பாக்குறாங்க இவனுடைய எல்லாம் தர்ப்பனுடைய கண்ணோட்டத்துல பாக்கணும். ஈதாயம் ஏதாதோ யாயஜூக்கா இங்க பார்த்தோம்னா யாகம் பண்றவனாக்க ஒத்த இருக்கான். அவனை பார்த்து பார்த்தோம்னா எப்படா இருக்கா அப்படின்னா, அல்லிக சிபுக நாசானு பாகுதராஜ்யை விவருத்த நதி விசேஷ மிருத்திகாலே பசின்னை கனகிரிமிவேச்சே கஞ்சித கச்சிதக்னிஹிம் சமிந்தே முகுளித நயனார்த்தா மூர்த்திமான் ஏஷதம்பா. மூர்த்திமான் ஏஷதம்பா அப்படின்னா ஏஷதம்பா, இந்த தம்பத்துக்கோசரம் பண்றவன் எப்படி இருக்கன்னா, இது ஒரு யாகம் பண்ற மாதிரி பண்றவர்கள் யாகத்துல எப்படி அனுஷ்டானம்ன்றது பார்க்கணும். நாம சாஷ்டாங்க பிரணாமம் சொல்றோம், விழுந்து சேவிக்கும். இந்த விழுந்து சேவிக்கிட்டு என்ன ஆகும்னா, ஆச்சாரியால நம்ம எங்க பாக்குறோமோ, பெருமாளை எங்க பாக்குறோமோ, பாக்குற இடத்துல அப்படியே விழுந்து சேவிக்கிறது நம்மளுடைய சுரூபம். அப்ப விழுந்து சேவிக்கிட்டு நம்ம மார்ல முட்டியில அப்புறமா நெத்தியில மூக்குல எல்லா இடத்துலயும் மண்ணு படும். மண் தரையில இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் மண்ணு படும். அந்த மண்ணு விழுந்து சேவிச்சு விற்பாடு மாறலாம் தட்டிக்காத, மண்ணை உதறிக்காத அப்படியே இருக்குது. அப்படியே இருந்தாக்கா இவ எவ்வளவு பக்தியோட காரியம் பண்றான்னு பாக்குறது. அல்லிக சிபுக நாசிகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, நிதாய தண்டவத் தேகம் பிரசாரி தரணவு கரவு பத்வா முகழ்த்து பாணவு பாணவு தண்டசம்ஹிதா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல நாம எப்படி சேவிக்கணும், அப்படியே விழுந்து சேவிக்கணும். இதுல கால் நீட்டிண்டு ஒரு கொம்பு மாதிரி அப்படியே விழுந்து தண்டவத் பிரணாமம் பண்றதுன்றது சொல்றது. இப்ப ரெண்டு கைகளையும் மேல நீட்டி இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இவனுடைய மோவாக்கட்டை, அதுக்கப்புறமா மூக்கு, முழங்கால், கைகள், வயறு எல்லா இடத்துலயும் மண்ணு படிஞ்சிருக்கான். அள்ளி கட்டி பூக்க நாசு பாகோதராஜ்யை, இவைகள்னால இத பார்த்த உடனே இப்படி ஆச்சரியமா இவன் விழுந்து சேவிச்சா அப்படின்னு. விவருத்த நதி விசேஷ மிருத்திகா லேபசின்ஹி விவருத்த நதி விசேஷ. இவன் நெத்தியில பார்த்து ஒட்டின் இருக்கும், மூக்குல மண்ணு ஒட்டின் இருக்கும், இவனுடைய தாடையில இந்த கீழே உட்கார்ந்து கீழே இருக்கிற தாடையில இருக்க மோகக்கட்டையில மண்ணு ஒட்டின் இருக்கும், வயர்ல மண்ணு ஒட்டின் இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே ஓஹோ இப்படி சாஷ்டாங்க பிரணாமம் கிடைக்கலாம் அப்படின்னு இந்த சின்னங்களோட இருந்துட்டு இருக்கிறவன் கனகரகிரிமிவேச்சன்னு கஷ்டித் அக்னின் சமிந்தேன். இப்படி இருக்கிறவன் ஏதோ ரொம்ப பெரிய வைராக்கியசாலிக்கு ஒண்ணு இருக்கு என்ன நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு ஒரு பொன் மலையே குடுத்தா கூட இவனுக்கு ஒரு சந்தோஷம் வராது. அந்த பொன் மலையே போகணுன்றதுக்காக மேறு பருவத்தையே, மேறு பருவத்தும் பொன்னாலானதுன்னு சொல்லி சொல்றான். அந்த மேறு பருவத்தையே குடுத்தா கூட இவனுக்கு திருப்தி வராதான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேராசத்தவனா இருந்து சமிந்தே முகுளித்த நயனார்த்தா மூர்த்திமான் மேஷதம்பா. முகுளித்த நயனார்த்தா இப்படி கண்ணுல பாதி திறந்தும் பாதி மூடிண்டுமா இருந்துட்டு இவன் பிரகாசிக்கிறான் என்பதாக சொல்ற. கேள்வி இவனை பொறுத்தவர்களும் அவ்வளவு குட்டிய பேராசை உடையாரு இருந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா. இது ஒரு பங்கு போட்டோம். அடுத்தது இன்னொரு பக்கம் திரும்பி பாக்குறேன். அகோனுக்களுக்கு ஆகாய கண்ட மாத்திருக்கிறனா நாம் கலியுக சன்னியாசினாம் நயன பயிற்சியம். ஏ கலியுக சன்னியாசிகள்லாம் சில பேர் இருந்திருக்காள், அவள்லாம் எப்படி இருந்துருக்கா சன்னியாசி? சன்னியாசின்னாக்கா சத்தம் என்ன? துறவரம் போன்றவர், எல்லாம் பற்றை விட்டவர்கள். அப்படிதான் அர்த்தம். அவள்லாம் வந்து யாரையும் எதுவும் கேட்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. மாதுபிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு பிக்ஷையை கேட்டுட்டு இது பண்ணணும். இதுல சொல்லுவா, சிறந்தத்துல பிரியாண்டவன் இருந்தில் இருந்து அவர் சன்னியாசாசிரமத்தை சீக்கிரம் கொண்டு இருக்கிறது. சன்னியாசியா இருந்தது என்ன பண்ணுவாருனாக்க, இவாள்லாம் இத்தனை கபலம் தான் சாப்பிடணுன்றதே ஒரு இது இருக்கு. வெற்றியில நிறைய நெய்யெல்லாம் குத்தி சாதம் போடுவாளாம். அந்த மாதிரி எதனா பண்ணிட்டாள்னா கூட, சிஷியால் பண்ணிட்டாள்னா கூட, இதை எடுத்துட்டு போய் ஆட்டங்கரையில உட்காந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி இவா சாப்பிடறதுக்கு சாமி அதை நிவேதனம் பண்றதுக்கு பிரச்சனைய நிவேதனம் பண்ணிட்டு அதெல்லாம் அலசிட்டு ஏதோ பிராணதாரணத்துக்காக எத்தனை கபலம் சாஸ்திரத்தை சொல்லிருக்கோ அத்தனை கபலம் மாத்திரம் அமது செய்வார்னு சொல்ற அப்படிப்பட்ட வைராக்கியம். அதே மாதிரிதான் வலைப்பேட்டையிலையும் சுவாமி எழுந்தருள் இருந்தாராம். இப்படி எல்லாம் அந்த இடத்துல சன்னியாசிகள் எல்லாம் எழுந்தருள் இருந்திருக்கா. பகான்கள் இவள்லாம் ஒரு பங்கு. சில சன்னியாசிகள் எப்படி இருக்கான்றத சொல்லி சொல்ற, சன்னியாசி வேஷம் போட்டு இருக்கவா சில பேர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சன்யாசினோபி தததே சததம் தலாஷாம். இந்த கலியுகத்தில் இருக்கிற சன்னியாசி என்ன சில பேர்லாம் இப்படி இருந்திருக்கலாம். என்ன சொல்றன்னா, சததம் தனாயாம், எப்ப பார்த்தாலும் பணத்தை போய் பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்க. எதுக்காக பணம் வேணும் என்ன? நாங்கெல்லாம் சன்னியாசி, எங்களுக்கு எந்த பணமும் வேண்டாம். சன்னியாசினா அது அறியல சரி என்ன பண்ணணும். எனக்கு ஒண்ணும் இல்லை, சிஷ்ய ரக்ஷண தட்சிணேதி அப்படின்னு எனக்கு பிக்ஷ வேணும்னு சொல்லி சொல்றது. பிக்ஷ வேணும்னு சொல்றது அதுக்கு என்ன ஒருத்தர் சாதம் போட்டா போறதுன்னு? இப்ப சன்னியாசி எல்லாம் சாத்திரமாசத்துல இருந்தாள்னாக்க அவளை ரட்சணம் பண்றதுன்றது தெரியுது. அதுல சன்னியாசிகள் ஒரு ஊருக்கு போவா, அந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஊர்ல இந்த சாத்திரமாசு இந்த மாசம் நான் இருக்க போறேன், நானு இந்த மாசம் நான் இருக்கிறதுனால நீங்கள்னா இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு எனக்கு பிக்ஷ கொடுக்கணும். ஏன்னா சன்னியாசிகள் வந்து கிராமிக்கு ராத்திரம் ஒரு ஊர்ல ஒரு நாளைக்கு மேல ஒரு ராத்திரிக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால கிராமிக்கு ராத்திரமா போக வேண்டும். ஏன்னா யாரையும் சிரமப்படுத்தக்கூடாதான். இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரி இருந்து இங்க வாழ்க்கை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஊர்ல இருக்கோ அடுத்த இதுல அவளுக்கு பிக்ஷ கொடுக்கறதுக்கு சாதம் போடுறதுக்கு அவளுக்கு சரியா போயிடும்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்க வேண்டியது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இப்ப நான் ஒருத்தர் ரெண்டு மாசம் நான் இதே ஊர்லயே இருக்கிறேன்னு சொன்னாக்க யாரானா தன்னை ஆதரிக்கிறேன்னு ஒத்துண்ட பிற்பாடு தானே அந்த ஊர்ல இருக்க முடியும். அதுக்காக தன்னை ஆதரிக்கிறேன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது, ஆதரிக்கிறவாளை பார்த்து சொல்ற வார்த்தை இது. அவளிடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், இவாளும் திருப்பி பிரார்த்தனை பண்ணும். நேர் இந்த ஊர்லயே ரெண்டு மாசம் இருக்க வேண்டியது, இந்த ரெண்டு மாசத்துல உமா உங்களுடைய நாங்கள்லாம் பாத்துக்கிறோம் ஏத்துக்கிறோம் இவா சொல்லுவா. இந்த சங்கல்பத்துல ஒரு அங்கம் அது. அந்த மாதிரி ஒரு காலத்துல இந்த சங்கல்ப காலத்துல சன்னியாசிகளை ரட்சணம் பண்றதுன்றது இருக்க இது ரொம்ப விசேஷமாக சொல்லிருக்கு. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ இதையே ஒரு விசேஷமா எடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியா சில பேர் கல்பிச்சாள்னாக்க அவளுடைய திருஷ்டி எப்படி இருக்குன்றத இந்த இடத்துல சொல்றார் சுவாமி. திருஷ்டி சிஷ்யத்தின் ரட்சணம் தட்சிணேத்தின், சன்னியாசிக்கு பாத பூஜை பண்ணும், பாத பூஜை பண்ணா ரூபா கொடுக்கணும். எனக்கு தட்சிணம் வேண்டாம், இந்த தட்சிணம் எல்லாம் என்ன சேர்ந்து இருக்கிற சிஷ்யனால ரட்சணம் பண்றதுக்காக தான் இந்த தட்சிணையை தவிர எனக்கு இது இல்லை என்று சொல்றது. சாதிச்சு சாஸ்வத மட்டோபதி கல்பனேத்தி அப்படின்னா எனக்கு சாட்டி, அதாவது சாஸ்வதமாக இருக்கணும் என்பதற்காக. இப்ப ஏதோ சொல்றோம், ஏதோ நம்ம சம்பிரதாயம் சிந்திக்கணும், நம்ம மதம், நம்ம மதம்ன்றது இருக்கு, அதாவது நம்மளுடைய ஒரு சம்பிரதாயத்துக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் இருந்துருக்கு, இந்த இடம் பர்மனண்டா இருக்கணும், எல்லாரும் அதுல ஆசிரியக்கணும், எல்லாரும் பண்ணணும்ன்றதுக்காக அங்கங்க ஒரு கட்டடம் கட்ட வேண்டியிருந்துருக்கு, அந்த கட்டடம்னாக்கா சாதாரணமா எல்லா சௌகரியத்தையோடு இருக்க வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க பணம் கொடுக்கணும், எனக்காக ஒண்ணும் வாணான்னு சொல்றதா இருக்கும். சாஸ்வதே இப்படி மடம் கட்டியாச்சுனாக்கா என்ன பண்றது, வெறும் மடத்தை வச்சுட்டு என்ன பண்றது, அதுல பெரிய ஒரு லைப்ரரி ஏற்படுத்தணும், அந்த லைப்ரரியில இருந்து எல்லாரும் வேதாந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கணும், வேதாந்த கால சேர்க்கணும் பண்ணணும், அதுக்காக புத்தகம் எல்லாம் வாங்கறதுக்காக ரூபா வேணும், அந்த புத்தகம் வாங்கறது மாத்திரம் இல்ல, அதெல்லாம் சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்காக பணம் கொடுக்கணும், பாடுதல் வைக்கிறதுக்காக பணம் கொடுக்கணும்னு இப்படி இந்த சன்னியாசிகளுடைய வார்த்தை இருந்திருக்க, பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்ற வார்த்தை கிரகஸ்தாலேயே மிஞ்சி போயிடுற மாதிரி இருக்குமா? கிரகஸ்தாளுக்காவது எப்பயோ தனக்கு தேவையான சமயத்துல மாத்திரம் வேணும்னு கேட்கிறவாளா இருப்பா? இந்த சன்னியாசிகளுக்கோ ஏதோ ஒரு காரணம், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணம் ஏற்பட்டு போயிடும். சன்னியாசி நோக்கி தசத்தை, இவா சன்னியாசின்னு தான் பேரே தவிர தசத்தை சததம் தனாயாம் அப்படின்னு எப்பவுமே சததம்னு சொல்லி, அதுக்காக தான் சததம்னு சொல்லி சொல்ற, அதையில எப்பொழுதும் தனாயாம் தசத்தை பணம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த வேயத்துக்காக சொல்ற. ஆகையால அவருடைய திருஷ்டியில அந்த காலத்துல ஒரு சில சன்னியாசிகள் அந்த மாதிரி நடந்துட்டு வச்சுட்டு சொல்லி சொல்ற. இது எல்லா சன்னியாசிகளுக்கும் அர்த்தம் இல்ல, சன்னியாசாசிரமத்துக்கு போறவான்னுவா நிஜமாவே ஏதோ சின்ன வயசுலயே தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அங்க இருக்கிற சிரமங்கள் எல்லாம் அவளுக்கு தான் தெரியும், குடும்பத்துல இருக்கிறவாளாலேயே நம்மளை சரியா பாத்துக்க முடியாது இருந்துகிட்டு ஒரு பிறர் நம்பி அதுவும் ஜீவிதாந்தமாக அங்க இருக்கணும்னு சொல்லிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வரான்றது அதுதான் பரமார்த்தம். ஆனாலும் சில சன்னியாசிகள் நடந்துக்கிற விதத்தை இந்த இடத்துல தர்ப்பன் இந்த மாதிரி சொல்றான். இப்படி ஒரு பெரிய சந்தோஷத்தோட அணைந்து பாக்குற, திரும்பி பாக்குறான். நூனம் ஈஜித புருஷாவிஷ்டத்தே ஜீவலோகே சித்தப்பிராயன் சன்னிஹிதம் மகாமோகத்தே, ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருப்பான். இந்த லோகத்துல கணக்கு இப்படிப்பட்ட மனுஷாலாம் இருந்தாள்னாக்கா சன்னியாசிகளோ தபஸ்விகளோ யோகிகளோ மற்றும் சித்தர்கள்னு சொல்றவாளோ யாகத்தை அனுஷ்டானம் பண்றவாளோ இப்படி பண்றவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தாள்னாக்க அப்போ ஜீவலோக சித்தப்பிராயம் சமீகித்தும் மகாமோகத்தை, மகாமோகத்தை சமீகித்தும் சித்தப்பிராயம், மகாமோகனுடைய எண்ணம் இருந்துருக்க அது சித்தப்பிராயம் நிறைவேறின மாதிரிதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்ன எல்லாரும் டம்பத்துக்காகவும் ஒரு இதுக்காகவும் தானே பண்றார், ஆத்மார்த்தமா யாருமே ஒன்றும் பண்ணலையோ இல்லையோ, அதையால இதுதான மகாமோகனுடைய எண்ணம். யாரும் ஆத்மார்த்தமா பண்ணி உஜீவிக்க கூடாது, விவேகம் வரக்கூடாது, இதுதான மகாமோகனுடைய எண்ணம். அதுதான் மகாமோகனுடைய எண்ணம் ரொம்ப சுலபமா நிறைவேறி போயிடும். அத்தாபி ஏததிக சிதாசித நதீ சம்பேதம் அபசிமம் விவேகஸ்தானமே கிஞ்சித்து ஆபாசி. இப்போ இந்த இடத்துல பாக்குறோம், அத்தாபி ஏதது இக சிதாசித நதீ சம்பேதே அப்படின்னு, வெண்மையாக இருந்திருக்கிறது அசித்தம் வெண்மை இல்லாத கருமையாக இருந்திருக்கிறது, அதாவது கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவில் இருக்கிற இடம் காளிந்தி காந்திகாரின்னு சொல்லி காளிந்தியா இருக்கிறது யமுனை, அதில் நடுவில் வெள்ளையா இருக்கிறது கங்கை, இது நடுவுல கங்கைக்கு யமுனையில் இருக்கிற நடத்துல நடுவுல அபசிமம் விவேகஸ்தானமே கிஞ்சிதா பாட்டி ஒரு இடம் இருந்துருக்கு. இது பார்த்தோம்னாக்க விவேகனுக்கு இடம் போல ஒன்னு பார்த்தா இந்த இடத்த பார்த்தா அந்த மாதிரி தோன்றது. இது ஒரு ஆசிரமம். இது எந்த இடத்துல இந்த வார்த்தைகள்லாம் தர்ப்பனுடைய வார்த்தைகள், இது தம்பனுடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு வரச்சு இங்க பார்த்துட்டு தர்ப்பன் சொல்ற வார்த்தை இது. அப்ப இந்த இவ்வளவு நாள் வரைக்கும் வெளியில இருந்துட்டே சொல்றான், இப்ப இந்த தர்ப்பன் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு இந்த ஆசிரமத்தை கிட்ட பார்த்துட்டு சொல்றான். இந்த இடத்துல இந்த ஆசிரமம் எப்படி இருக்குன்னா, ஆச்சாரோ திசைகிருதி மிருத்திண்ட கூட்டே பாபச்சேதன சஸ்திரஜால பருஷா குத்ராபி தர்போக்கர பூஜாசேஷித புஷ்ப பல்லவ பல ஃபலஸ்தோம ஸ்புரத்யத்யந்தத மன்யே கஸ்யசிதே ததாஸ்ரமபதம் மன்யம் மகாயோகினஹ. இந்த ஆசிரமத்தை பார்த்தா ஒரு பெரிய மகா யோகியினுடைய ஆசிரமம் மாதிரி இருந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஒரு ஆச்சாரன்ற ஒரு மணல்லாம் குவிஞ்சி இருக்கான். இந்த மண்ணினுடைய கும்பல்லாம் இருக்கிறதுன்னா ஆச்சாரமா இருக்கிறாப்புல எதுக்கெடுத்தாலும் கையெலம்பிக்கிறதுக்கு மண்ணு போட்டு கையெலம்பிக்கணும், பிரக்ஷாலனம் பண்ணிக்கிறதுக்கு மண்ணு போட்டு கையெலம்பிக்கணும், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் மண்ணு உபயோகப்படுத்த வேண்டிய இருக்கிறது. அதுக்காக ஒரு சன்னியாசிகள் கூட மிருத்தங்கிரகணம்னு சொல்லுவா. இந்த சங்கல்ப காலத்துல 40 நாளைக்கும் சேர்த்து வச்சு ஒரே வழியா மண்ணை வந்து சேர்த்து வச்சிருக்கிறது, அவளுடைய உபயோகத்துக்கு தேவையான மண்ணை சேகரிக்கிறது, அதுக்கு மிருத்தங்கிரகணம்னு பேரு. அந்த மாதிரி இந்த மண்ணு கும்பல பார்த்தோம்னா பெரிய ஆச்சாரமான இடம் போல இருக்குன்னு தோன்றது இந்த இடத்துல. ஆச்சாரோ சைகத பிரதிநிதி, ஆச்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு மணல், அதனுடைய பிரதிநிதியாக இருந்துருக்கு இந்த மிருத்பிண்ட கூட்டகா கொச்சிக்கு. ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு மிருத்பிண்டம் அவ்வளவு இருந்துருக்கு. பாபச்சேதன சஸ்திரஜால பருஷா புத்திராபி தர்போஸ்கர, அங்க பார்த்தோம்னா ஒரு தர்ப்பம்லாம் நிறைய இருந்துருக்க. அந்த தர்ப்பம்ன்றது நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு கத்திகளுடைய ஒரு கும்பல் தான் என்னமோன்னு சந்தேகிக்கிற மாதிரி. ஏன்னா ஆசிரமத்துக்கு வந்தாலே பரம பாவனம், அது நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியது அந்த இடமே, அதையால அப்படிப்பட்டதோன்னு தோண வைக்கிறதான். பூஜா அசேஷித புஷ்ப பல்லவ பலஸ்தோமஹா புரத்யன்யதஹ. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க பெருமாள் திருவாராசனம் பண்ணிட்டு புஷ்பங்கள், பழங்கள், இந்த மாதிரி துளசி இதெல்லாம் அங்க வச்சிருக்கான். ஆசிரம பதம் மன்யம் மகா யோகினஹ, இந்த ஆசிரம பதம் இருக்கு, இந்த இடம் இருக்கு, ஒரு பெரிய மகா யோகியினுடைய இடம் அந்த ஆசிரமம் நான் நினைக்கிறேன். இந்த ஆசிரமத்துல எப்படி இருக்குன்னா, பார்த்தோம்னாக்க விருத்தமதிகர்தமம், விபரீத ஜானம்ன்ற ஒரு சேர் இருக்கு, அந்த சேரை போக்கடிச்சு இந்த பதவியில விழாத படும்படியாக பண்ணி திரிகுண விஷய விருத்தி மின்சாட்டவீ நிவர்த்தியானு எல்லாம் எங்கேயும் சொல்லணும். விஷயங்கள், விஷயங்களில் நாட்டம்ன்றது இருந்திருக்கு, அதுவே ஒரு பெரிய காடு மாதிரி. அந்த காட்டிலிருந்து நம்மள நிவர்த்தி, அதுல இருந்து வெளியில வரும்படியாக பண்றதாக இருக்கு. திருவர்க்க மிருக திருஷ்ணிகாம், மர்மார்த்த காமம் மூணும் திரிவர்க்கம்னு சொல்றது, அபவர்க்கம்ன்றது மோட்சத்தை சொல்றது. இந்த திரிவர்க்கமாக இருந்திருக்கிற ஒரு மிருக திருஷ்ணிகா காணல் நீர், அந்த காணல் நீர்ல ஆசைப்படுறதுல இருந்து நிவர்த்தி பண்ண வச்சது. திரிகுணவாகுராஜந்திரணாம், திரிகுணம் சத்ரஜஸ்தமஸ்ன்றது திரிகுணம் பிரகிருதி. இந்த பிரகிருதியாகிற ஒரு வாகுரா வலை, அந்த வலையிலிருந்தும் நம்மள நிவர்த்தி பண்ணி இப்படி இவனை பார்த்தாலே முக்தவனா முக்தியே அடைந்தவன் மாதிரி இருந்திருக்கான். அசௌ இவனை பார்த்தா அபச்ச மதவாக்ரஜாசவிதுரேஷ தாபோஹபிமான் அங்க அப்படியே ரொம்ப தேஜஸ்தோட இருந்திருக்க. அந்த தேஜஸ பார்த்த உடனே இவன் என்ன சூரியனுடைய பையனா இல்ல சூரியனுக்கே அப்பாவா அதுவா அக்ரஜகா சூரியனுடைய அண்ணனான்னு தெரியலையே அப்படி பிரகாசிச்சுருக்கானு என்று அந்த ஆசிரமத்திலையும் ஆசிரமத்தில் இருக்கிறவாளையும் பார்த்து இந்த தர்ப்பம் சொல்றான். சரி நாம கிட்ட போய் பார்ப்போம் என்னதான் ஆறுதுன்னு பார்ப்போம்ட்டு உள்ள போறான். உபசப்தாபி தாவதேனம் அந்த ஆசிரமத்துள்ள போவோம்னுட்டு போறான். வீட்டு ஆசிரமம் ஆசைதட்டி ஆசிரமத்துள்ள நுழையிறான். நிமித்தம் சூச்சையன்னு சகர்ச்சி அந்த ஆசிரமத்துள்ள நுழையச்சேயே ஒரு நல்ல நிமித்தம் ஏற்படுறோம், ஒரு நல்ல சகுனம் ஏற்படுறோம். அந்த சகுனத்தை பார்த்த உடனே சொல்றான் நூனங்கமே கிரியா சமாஜத்தம் அத்தியாசம் அபிவியனக்தி தரிசித்த ஸ்பந்தலாசியம் தட்சிணம் சற்றுகோ. ஆண்களுக்கு வலது கண்ணு துடிச்சதுன்னாக்க அது நல்லது. இந்த வலது கண்ணு துடிச்சதுன்னாக்க பிரிந்திருந்த மனைவியோட சேர்றதுக்கு ஒரு அடையாளம் வலது கண் துடிப்பது ஆண்களுக்கு. உள்ள நுழையிறான் துடிக்கிறது இந்த வலது கண்ணு துடிக்கிறத பார்த்த உடனே இது நல்ல நிமித்தம் வருதுன்னு சேர்ந்தது. சரி இப்ப இவனுக்கு என்ன ஒண்ணு மே பிரியாசமாகவும் நோனம் இக இங்க போனவனாக்க நம்மளுடைய மனைவியோட கூட என்னுடைய மனைவியோட நான் கண்டிப்பா சேர போறேன் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அத்தியாசம் அபிவினத்தி ரொம்ப சீக்கிரத்திலேயே இது நிகழ போறதுன்றத இதை காண்பிச்சு கொடுக்கிறது இந்த வலதுகண் துடிப்பு என்பது என்று சொல்லிட்டு உள்ள போறான். அதாவது தர்ப்பனுடைய மனைவி ஈர்ஷ்யா அசூயா ரெண்டு. இந்த ஈர்ஷ்யான்றது ஒருத்தரிடத்துல பொறாமப்படுறது ஈர்ஷ்யான்றது. அசூயையும் ஜலசி தான் சொல்றது இதுவும் பொறாமதான். ஆனா அவாழ்ந்த இருக்கக்கூடிய குணத்தை தோஷமா சொல்லி என்ன பெரிய பிரமாதம்னு நினைக்கிறது இருக்க அது அசூயினுடைய காரணம். அசூய ஈஷா ரெண்டுமே இந்த தர்ப்பனுடைய மனைவி தான். இப்ப தர்ப்பனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இது பெரிய ஆசிரமமா இருக்கு இந்த ஆசிரமத்துல போகிறோம். ஆனா கூட எனக்கு ஒரு இந்த ஒரு நிமித்தம் கண்ணு துடிக்கிறதுனால நான் என்னுடைய மனைவியோட சேர போறேன்றது தெரியப்படுத்துறது என்று நினைச்சுட்டே உள்ள போறான். சதப்பிரவேசி பிரவ்ராஜிகா வேகதாரிணி அசூயா. அதுக்கப்புறமா அசூய வரலா அது தர்ப்பனுடைய மனைவிதான். அவள் சன்னியாசி வேஷம் போட்டு வரா உண்மையில சன்னியாசி இல்ல சன்னியாசி வேஷம் போட்டு வரான். அவள் அசூயா சொல்லிட்டு வரா நுழையத்தையே சொல்றார். அகம்ஹி விவேக பரிபந்தி சூடாமணேஹி மகாராஜ மகாராஜஸ மகாமோகசிய தேவியாக துர்மத்யாக விஸ்வஜன ஹிருதய வித்ரம்பக வேஷ பரிக்ரஹேண விதுஷாம் சித்தம் உபப்ளாவயித்தும் ஆதிஷ்டா வைக்ராந்த சதுர்தச அசூய சன்னியாசி வேஷத்தோட வரா. இப்போ அவ சொல்ற நான் யார் தெரியுமான்னு தன்னை பத்தி சொல்லிக்கிற விவேகனுடைய எதிர்ப்பாளர்கள் எதிராளிகளாக இருக்கிறவள்ல முக்கியமாக இருந்திருக்கிற மகாமோகனுடைய மனைவி துர்மதி. அந்த துர்மதிக்கு ரொம்பவும் விசுவாசமானவள். ஒரு விஷயம் துர்மத்தியாக விஸ்வாச விஸ்வஜன ஹிருதய விஸ்ரம்பக வேஷ பரிக்ரஹேன அந்த துர்மதி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டோம்னா எல்லாருடைய மனசுலயும் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வேஷம் அந்த வேஷத்தை போட்டு விதுஷாம் சித்தம் உபப்ளாவயித்தும் ஆதிஷ்டா நல்லா படிச்சவாளுக்கூட அவளுக்கு கூட ஒரு கலக்கம் வர மாதிரி நடந்துக்கணும். அதாவது கலக்கத்தை உண்டு பண்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி என்னிடத்துல கட்டளை விட்டு இருக்கா. ஆகையால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, 14 லோகத்தையும் சுத்திட்டு பிரயாக தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடிட்டு இந்த ஆசிரமத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் இங்க வந்து என்னால சுலபமா என்னுடைய காரியத்தை பண்ண முடியும். அசூயினுடைய காரியமே என்ன, குணம் இருக்கிற இடத்துலயும் தோஷத்தை உண்டு பண்றது, தோஷத்தை சொல்றது இருந்துருக்கு அசூயினுடைய காரியம். நிபுணம் மிகாபி குணவத் விஷயே தோஷாம் உத்காட்டையிட்டும் சாரதந்திரம் தந்திரைத்தவியம். இதுதான் இப்ப சாரதந்திரம், அதாவது ஒற்றனுடைய தந்திரம். அந்த ஒற்றனுடைய தந்திரமாக இருக்கிற தந்திரத்தை இப்ப நான் பண்ண போறேன்னு சொல்லி சொல்ற. இப்ப ரெண்டு விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும். குர்மதி என்ன சொல்றா, எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு வேஷத்தை, எல்லாருமே நம்பக்கூடிய வேஷம் என்னன்னாக்க சன்னியாசி வேஷம் தானா. அதுக்காக இவ பெண்ணா இருக்கிற அப்படினால இவ சன்னியாசி வேஷம் போட்டுட்டாளாம். மீதி பேர்லாம் ஒரு குணத்துல தோஷம் சொன்னமான்னாக்கா, நல்லவாளை பார்த்து இவா கெட்டவான்னு கணக்கு சொன்னாள்னாக்க, அப்போ யாரும் நம்ப மாட்டான். ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு ஒருத்தர் கணக்கு, சன்னியாசியா இருந்துட்டு ஒருத்தர் கணக்கு, ஒரு நல்லவாழ்டத்துல ஒரு குணத்தை கணக்கு சொன்னாள்னாக்கா, அப்ப எல்லாருமே நம்பிடுவான். ஆகையால சன்னியாசி வேஷம் போட்டுக்கணும், நல்லவாழ்டத்திலையும் ஒரு தோஷத்தை சொல்லணும். இப்படி தோஷத்தை சொன்னமானாக்க ஜனங்கள்லாம் நல்லவாழ பின்பற்ற மாட்டார்கள். ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவன் மகாமோகனுடைய வழிக்கு போறதுக்கு சுலபமும் ஆயிடும். இதுக்காக தான் நான் இந்த ஆசிரமத்துள்ள வரேன்னு, இந்த ஆசிரமத்துல வந்து இங்கேயும் நம்ம வேலையை காண்பிப்போம்னு அசூயா சொல்ற. எப்பவுமே நல்லதோ கெட்டதோ இது யார் சொல்றான்றத பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே பசங்களை ஒரு அதட்டியே பேசாத ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த பசங்களை அதட்டி பேசணுமானாக்க அந்த பசங்களுக்கு அழுக வந்துடும். அவ ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா. எப்ப பார்த்தாலும் வெசிண்டே இருக்கிறவா இன்னொரு வாட்டி வெசாளுனாக்க இது ஒரு பெரிய தப்பாவே அவளுக்கு படாது. சத்தா எத்தனையோ வாட்டி வெசிந்துருக்கா, நிச்சயம்தான் வெசிந்துருக்கா, இது என்ன பெரிய தப்பா, இது என்ன பெரிய பிரமாதம், அது ஒரு பொருட்படுத்தவே மாட்டா. அந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்றவாளை பொறுத்து இருக்கு அதனுடைய பலாபலம்ன்றது. அதுக்காக தான் இந்த அசூய சன்னியாசி வேஷம் போட்டு வரும். அவளுடைய இயல்பான வேஷத்துல வந்தாள்னாக்கா இவளுடைய இயல்பே நல்லவாழ்ந்தத்திலையும் தோஷத்தை சொல்றதுதான், அதுதான் இயல்பு. ஆகையால இவள் சொன்னாக்க யாரும் பொருட்படுத்த மாட்டான். இதே இவ சன்னியாசியா இருந்து வேஷம் போட்டு சொன்னாள்னாக்கா, ஓஹோ பெரிய சன்னியாசியே சொல்லிட்டாருனாக்கா இது எவ்வளவு நிஜமா இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாளாம். ஆகையால நான் அந்த காரியத்தை பண்றேன், நானே இந்த ஆசிரமத்திலேயே நான் பண்றேன். நான் மைதத்தாவதானாயாம் விஸ்வதோஷாபஹாரிணா நசக்யம் ஈஸ்வரேணாபி நிரவத்யே நவர்த்திதும். மயி தத்தாவதானாயாம், இந்த அசூய கணக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனாக்கா எப்படியாவது இவ விஷயத்துல எதனா ஒரு தோஷம் சொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டாள்னாக்க விஸ்வதோஷாபஹாரினான், லோகத்துல இருக்கிற ஜீவன்களுடைய தோஷங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்திருக்கிற பெருமாள் இருக்கிற அந்த பெருமாளால கூட நிரவத்தியன துளியும் அவத்தியாமல் தோஷம் இல்லாதவராக இருந்திருக்கிற ஈஸ்வரேனாபி வர்த்தித்தும் சக்கியம், அந்த பெருமாளோட கூட குற்றமில்லாதவராக இருக்கிறதுன்றது இருக்க முடியாது. பெருமாளே கூட தோஷமானவராகவே ஆயிடுவேறான். இதுதான் என்னுடைய ஒரு பெரிய காரியம். மயி தத்தாவதானாயாம் விஸ்வதோஷாபஹாரினாம். பெருமாள் தான் விஸ்வதோஷாபஹாரி. விஸ்வம்ன்றது உலகு, உலகில இருக்கிற ஜீவன்கள். ஜீவன்களுக்கு இருக்கிற தோஷமாவது கர்மா. எல்லா கர்மாவையும் போக்கடிச்சு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம்ன்றது பெருமாள் ஒத்தருக்கே இருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமாள் இடத்திலே கூட, அந்த பெருமாளால கூட தான் தோஷம் இல்லாதவனாக இருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய பெரிய விசேஷம். நிரங்குஷாஹலு மத் பரிகிரகீதாக புருஷாக நித்தியம் அவித்தியமானம் அப்படி தோஷம் வித்தியமானமேவ ஆபாதயந்தி முத வித்தியமானம் அப்படின்னா என்ன? நான் கணக்கு கவனம் செலுத்திட்டேன்னாக்கா அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, நான் யாரெல்லாம் ஆசிரிச்சு, அது அசூய பிடிச்சவாளா இருக்கிறவா யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் தோஷமே இல்லாத இடத்துல கூட தோஷத்தை சொல்லுவா. கொஞ்சம் தோஷம் இருந்துருத்தா கேக்கணுமா? இப்ப இவா இந்த தோஷம் இருந்துருத்துனா பெருசா ஊதி பெரிய தோஷமா ஆக்கிடுவா. தோஷமே இல்லாத வாழ்த்துல தோஷத்தை உண்டு பண்ணிடுவா. அது ஈஸ்வரனே இருந்தா கூட சரி, அவளால முடியாது, எதுவுமே கிடையாது. இந்த அசு என்னால பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது. நான் எல்லாருக்கும் தோஷத்தை சொல்லுவேன்னு இவ சொல்றா. இப்படி தோஷத்தை சொன்னா என்ன ஆகும்னா, அந்த துர்மதியினுடைய ஒரு எண்ணம் ஈடேறும். எல்லாரும் யாருமே நல்லவா இல்லைன்னு ஆயிடுத்துனாக்க எல்லாரும் விபரீத ஞானத்தோட தான் இருப்பான். யாருக்கும் விவேகமே ஏற்படாத போயிடும்ன்றதுக்காக, அந்த துர்மதியினுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இவ்வாறு செயல்களை செய்ய விரும்புகிறேன்னு சொல்றா. அப்ப நிரவத்தியனாக இருந்திருக்கிற, தோஷமில்லாததாக இருந்திருக்கிற பெருமாள் பேர்லேயே அசூயை எப்படி தோஷம் சொல்ல போறான்றத அடுத்த வாரத்துல பார்ப்போம். நமக்கு அந்த அசூய டம்பம் தர்ப்பம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சுவாமியினிடத்தில் பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.